வணக்கம். அணுவை பற்றி எப்படி அறிந்தாய்? ஆடியோ லெசன் ரிட்டன் பை ஐசக் அசிமோவ், தமிழாக்கம் இ ஹேமபிரபா, பூகோ சரவணன், நா இரா கௌதம், சு அருண்குமார், வ விஷ்ணு. பாடம் 1, அணு பற்றிய கருத்தரு. நீங்கள் கடற்கரை மணல் மேட்டில் விளையாடியிருப்பீர்கள். ஒரு கைப்பிடி மணலை அள்ளி அதில் இருக்கும் சிறிய மணல் துகள்களை உடைத்தால் இன்னும் சிறிய மணல் துகள் கிடைக்கும். இப்படி உடைத்து கொண்டே போனால் எதில் போய் முடியும்? வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு தாளை இரண்டாக கிழியுங்கள். 2 4 4 8 இப்படி கிழித்து கொண்டே இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 450 லெசிப்பஸ் என்னும் கிரேக்க தத்துவ அறிஞர் இதை பற்றி சிந்தித்தார். ஒரு பொருளை உடைத்து கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் உடைக்க முடியாத ஏதாவது ஒரு பொருளோடு அது முடிய வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருடைய மாணவனான டெமோக்ரிட்டஸ் என்பவரும் இதே வழியில் சிந்தித்தார். கிமு 380 அவர் தன்னுடைய கருத்துக்களை தொகுத்து 72 புத்தகங்களாக எழுதியிருந்தார். உடைக்கப்பட முடியாதவை என்னும் பொருள்படும் கிரேக்க சொல்லான அடாமஸ் என்பதை முதன் முதலாக வழக்கிற்கு கொண்டு வந்ததும் இவர்தான். பின்பு ஆங்கிலத்தில் இச்சொல் ஆட்டம் என்று வழங்கப்பட்டது. டெமோக்ரிட்டஸ் தன் கருத்துக்களில் இந்த உலகம் முழுவதும் அணுக்களால் ஆனவை, வெவ்வேறு அணுக்கள் உண்டு, அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அணுக்களின் அமைப்பை பொறுத்தே பொருட்களின் தன்மை மாறுபடுகிறது என்றார். அவரின் இந்த கருத்துக்களுக்கு எந்த சான்றும் இல்லை. அவர் இதை யூகித்திருந்தார் அவ்வளவே. ஆனால் மற்ற கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அதனால் அணுவியல் கருத்து பலரிடமும் சென்று புகழடையவில்லை. மேலும் அக்காலத்தில் அச்சுப்பொறிகள் இல்லை. எல்லா புத்தகங்களும் கையால் எழுதப்பட்டவையே. டெமோக்ரிட்டஸின் கருத்துக்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாததால் மிக குறைவான புத்தகங்களே வழக்கில் இருந்தன. காலப்போக்கில் அவையும் அழிந்து போயின. ஆதிகால புத்தகங்களில் அவரை பற்றி உள்ள குறிப்பு இருந்ததால் டெமோக்ரிட்டஸின் பெயர் நமக்கு தெரிகிறது. டெமோக்ரிட்டஸின் புத்தகங்கள் முழுதுமாக அழிவதற்கு முன்பே எபிக்ரஸ் என்னும் கிரேக்க தத்துவ அறிஞர் அப்புத்தகங்களை படித்து அணுவியலாளரானார். ஆனால் கிமு 360 ஏதென்ஸிலும் கிரீஸிலும் ஒரு பள்ளியை தொடங்கினார். முதன் முதலாக அந்த பள்ளி பெண்களையும் கல்வி கற்க அனுமதித்து மிக பிரசித்தி பெற்ற கல்வி மையமாக உருவானது. அணுவியலை பயிற்றுவித்தது மட்டுமல்லாமல் அதை பற்றி கிட்டத்தட்ட 300 புத்தகங்களை எழுதினார். எனினும் இவருடைய புகழும் குறைந்தது, புத்தகங்களும் அழிந்து போயின. ஆனால் அணுவை பற்றிய கருத்துரு மட்டும் அழிந்து போகவில்லை. எபிக்ரஸின் காலத்துக்கு பின்பு 200 கழித்து லூக்கரிட்டஸ் என்பவர் அணுவியலாளர் ஆனார். கிமு 56 பொருட்களின் இயல்பு பற்றி டெமோக்ரிட்டஸ் மற்றும் எபிக்ரஸ் கூறிய கருத்துக்களை முன்வைத்து அவர் ஒரு நெடிய கவிதை எழுதினார். ஆனால் எப்போதும் போல இவருடைய அணுவியல் பணிகளும் பிரசித்தி பெறவில்லை. கிபி 1417 யாரோ ஒருவர் வீட்டு பரணில் இருந்த சிதைந்து போன ஓர் ஏட்டில் லூக்கரிட்டஸின் கவிதையை பார்த்து ஓரளவு மறுபதிப்பு செய்தார். அந்த காலகட்டத்தில் தொன்னூல்கள் பற்றிய ஆய்வுகள் முக்கியத்துவம் பெற்றிருந்ததால் லூக்கரிட்டஸின் கவிதை பலமுறை மறுபதிப்பு செய்யப்பட்டது. 1450 குட்டன்பர்க் அச்சுப்பொறியை கண்டுபிடித்த பின்பு புத்தகங்களை மறுபதிப்பு செய்வது மிக மிக எளிதானது. புத்தகங்கள் அழிவதும் தடுக்கப்பட்டது. இப்படியாக அணுவை பற்றிய கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அணு என்னும் ஒன்று இருப்பதற்கான சான்று எதுவுமே இல்லை. சான்றுகள் தேவை என்றால் சோதனைகள் செய்து பார்க்க வேண்டும். சோதனை செய்வதால் மட்டுமே பிரபஞ்சத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னவர் காசண்டி. காசண்டியின் கூற்றை புரிந்து கொண்டு அணு என்ற ஒன்று இருப்பதற்கான சாத்தியத்தை சோதனை மூலம் விளக்கக்கூறிய முதல் வேதியியலாளர் ராபர்ட் பாயில்ஸ். ராபர்ட் பாயிலுக்கு காரின் தன்மைகளை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம். திடப்பொருட்களையும் திரவத்தின் கையில் தொட்டு பார்த்து அறச் செய்ய முடியும், ஆனால் காற்றை பற்றி ஆய்வு செய்ய தனி வழிமுறைகள் வேண்டும். ராபர்ட் பாயில் இந்த ஆய்வை 1662 நடத்தினார். 5 மீட்டர் நீளம் உள்ள ஜே வடிவம் கொண்ட ஒரு கண்ணாடி குழாயில் கொஞ்சம் பாதரசத்தை ஊற்றினார். அந்த குழாயின் சிறிய முனை மூடப்பட்டதாகவும் மற்றொரு முனை திறந்த மாதிரியும் இருந்தது. பாதரசத்தின் எடையின் உந்துதலால் சிறிய முனை பக்கம் அது கொஞ்சம் மேலெழும்பி நின்றது. பாதரசத்தை இன்னும் அதிகமாக அந்த குழாயில் ஊற்றினார். பாதரசத்தின் எடை குழாயினுள் இருந்த காற்றை அழுத்தப்படுத்தியது. பாதரசத்தின் எடையை அதிகரிக்க அதிகரிக்க உள்ளிருக்கும் காற்று இன்னும் அழுத்தப்பட்டதே தவிர பாதரசம் மட்டுமே அந்த குழாயை முழுமையாக நிரப்பவில்லை. காற்றின் மேல் செலுத்தப்படும் அழுத்தத்திற்கு காற்றின் கொள்ளளவிற்கும் இருக்கும் நேர்மாறான தொடர்பை சொல்வது தான் பாயில்ஸ் விதியாகும். சரி, காற்று எங்கே சுருங்குகிறது? பஞ்சை அமைக்கினால் சுருங்கும். ஏனென்றால் அதில் உள்ள சிறு சிறு துவாரங்களில் காற்று நிரம்பி இருக்கும். அதை நாம் அழுத்தும் போது காற்று வெளியேறும், பஞ்சு சுருங்கும். அப்படியானால் காற்று சுருங்குகிறது என்றால் காற்றின் நடுவே கால் இடம் இருக்க வேண்டும். நாம் அழுத்தம் கொடுக்கும்போது காற்று, அதாவது காற்றில் உள்ள பொருள், அந்த கால இடங்களை நிரப்பி சுருக்கமடையும். அப்போது காற்றில் உள்ள பொருள் என்னவாக இருக்கும் என்று பாயில் சோதித்த போதுதான் அவை அணுக்களாகத்தான் இருக்க முடியும் என்ற எண்ணம் வலுவடைந்தது. இது காற்றுக்கு மட்டுமல்லாமல் வாயு, திரவம், திடப்பொருள் என்று எல்லாவற்றிற்கும் பொருந்தும் என்றும் நம்பினார். தண்ணீரிலும் நீராவிலும் பனிக்கட்டியிலும் அணுக்கள் இருக்கும். ஆனால் அணுக்களுக்குள்ளே ஊடே இருக்கும் கால இடத்தின் அளவு மாறுபடும் என்று அவர் நினைத்தார்.